ஞானி கர்த்தாவருளிய கல்பன போல் திருநாமத்தில் சேர்ந்த உத்கோஷிக்கும் அல்லேலூயா பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா நீயோராசயமே மனதாரி வந்து நிரஞ்சு துளும்பிடுமோ பூரித கவிதன் பூரித போவிப்போ காதருவது போல் சுதனும் பரிசுத்தாத்மாவின் சுதி உயரே ஆதி முதல் கேயும் ிடத்தே அல்லேலூயா பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தாவில் ஞான் திருடமாய் சரணப்பெட்டு முன்னாய் சந்நிதி மாணவ நிறையோடு சேர்ந்தேவன் பாடாம் தெய்வம் பரிசுத்தன் பரிசுத்தன் நித்யம் பரிசுத்தன். ஞான் ஸ்வர்கத்தில் நின்றிறங்கிய ஜீவனுள்ள அப்பமாகுന്നു ஸ்வர்கத்தில்நாதமாம் ஜீவன் நல்கிடுமப்பம் ஞான் கை கொள்வோரி நித்தியஞ்சீவிக்கும் நேடுமவன் ஸ்வர்கம் நிச்சயமா. வழியாய் திவ்யாத்மாவின் தானங்கள் ஸ்நேகபிதாவாம் சகலேசன் விரவோடு நம்மை வர்ஷிச்சு ஸ்வர்லோகத்தின் மகிமைக்காய் தெய்வம் நம்மை விழிச்சல்லோ சுத்தியெழுந்தரகசியங்கள் கைக்கொண்டவராமே കിളരിലും ദൈവം വരനിരച്ചൊരിയട്ടെ. കുരിശടയാളം വഴിയായി നാം സംരക്ഷിതരായി തീരട്ടെ. മുദ്രിതരായി ഭവിക്കട്ടെ ഇപ്പോഴും എപ്പോഴും.